சுத்தி வந்து வளச்சானே கட்டம் கட்டி செம்பருத்தி போல அவ சிரிப்பு செங்கரும்ப போல அவ பேச்சு செந்தமிழ போல இனிக்கும் இனிக்கும் அவ கண்ட காலை சுண்ட வைக்கும் என் உசிரத்தான் அவ சண்டை போடும்.